ശ്രീമതേ വരാഹ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ രംഗരാമാനുജ മഹാദേശികായ നമഃ, ശ്രീമതേ വേദാന്ത രാമാനുജ മഹാദേശികായ നമഃ, ശ്രീരംഗേശമതേ സമർപ്പിത ഭരം ശ്രുത്യന്ത രാമാനുജ ശ്രീ യോഗീന്ദ്ര ഗുരുത്തമേന യമിനഃ ശ്രുത്യന്ത വിദ്യാത്മനഃ പ്രാപ്ത ശ്രുത്യവദം സയുഗ്മഹൃദയം ശ്രീവാസ രാമാനുജാത് ശ്രീ ശ്രീവാസ മുനീന്ദ്ര ദേശികമണം ശ്രേയോ നിധിം സംശ്രയേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി നമസ്തസ്മൈ കസ്മൈ ജന ഭവതു നിഷ്കിഞ്ചന ജന സ്വയം രക്ഷാ ദീക്ഷാ സമധിക സമിന്ധാനേഷസേ സുരാധീശ സ്വൈരക്ഷണ കുപിത ശാപായുധവധൂ ദശത്താ ദുർജാത പ്രശമന പദാംബോജരജസേ. സുന്ദര സുഭാഷിതം ല ഇന്ദ്രയ്ക്ക് പാർക്ക പോര സുഭാഷിതം സുന്ദരകാണ്ഡത്തിലെ എന്ന അപ്പടീനാ விகிருதஞ்ச விரூபஞ்ச சர்வசியச்ச பயாவகம் அப்படின்னு. அதாவது இயல்புல இல்லாத வேறு ஒரு உருவம்ன்றது எல்லாருக்கும் ரொம்ப பயத்தை கொடுக்கும் அப்படின்றது. விகிருத்தமான ரூபம் விரூபம் இப்படி இருக்கிறது எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு. எங்க வர்றது அப்படின்னா, முதல் சுந்தரகாண்டத்துல முதல் சர்க்கத்திலேயே சுரசைன்ற நாகமாதா ஹனுமாருக்கு மூன்று வகையான இடையூறுகள் வருது. பல இடையூறுகள், அதாவது ஏழு வகையான இடையூறு கூட சொல்லலாம். முதல்ல ஒரு மூணு வகையான இடையூறு பிரதானமா ஹனுமார் இந்த சமுத்திரத்தை கடலை தாண்டும் பொழுது வருது. அதுல முதல் இடையூறு மைனாகம்ன்ற மலை குறுக்கிட்டுது, அடுத்தது சுரசைன்ற நாகமாதா, அடுத்தது சிம்மிகைன்ற ராட்சசி. இப்படி மூணு இடையூறுகளையும் அவர் எப்படி கடந்தார்ன்றத நாம போன உபன்யாசங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். அதுல இப்ப பார்க்க போற இந்த சுரசைன்றவள் ஒரு நாகமாதா. அது தேவர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த ஹனுமாருக்கு கொஞ்சம் இடையூறு பண்ணாதான் அவர் அங்க போய் சேர்ற சமயம் சரியா இருக்கும்னு அவர்கள் ஒரு இடையூறை ஒண்ணு பண்ணா. அந்த இடையூறுக்காக சுரசையை கூட்டு அயம் வாதாத்மஜ ஸ்ரீமான் ப்ளவதே சாகரோபரி ஹனுமான் நாமதசியத்துவம் முகூர்த்தம் விக்னமாச்சர. அவனுக்கு கொஞ்ச நேரம் வந்து இடைவெளியை ஏற்படுத்து இந்த லங்கைக்கு சேர்ற இடத்த அப்படின்னா, அதாவது சரியான காலத்தில் ஹனுமார் போய் சேர்ந்தாதான் அவருக்கு நிறைய ஜெயம் ஏற்படும், தேவ காரியமான ராவண வதம் நடக்கும்ன்றதுனால தேவர்கள் இப்படி பண்ணான். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தேவர்களுக்கு சில நேரம் பரீட்சை பண்ணி பார்க்கறதுன்றது உண்டு. இப்ப சுக்ரீவன் வந்து தேவர்களுடைய அம்சமா பிறந்தவர். சுக்ரீவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பரீட்சை பண்ணி பார்த்தார். அதாவது ஏழு சால மரங்களை பிளக்கணும்னு, துந்துபியினுடைய காயம், அதாவது துந்துபியினுடைய அந்த எலும்புகளை எல்லாம் தூர எரியணும்னு, இப்படி பல வகையான பரீட்சை எல்லாம் பண்ணான். தேவர்களுக்கு அது ஸ்வபாவம். அப்ப அந்த ஸ்வபாவத்துல பண்ணான்னு சொல்ல முடியும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த சுரசைன்றவள் தேவர்களுடைய பேச்சை கேட்டுண்டு நடுவில் சமுத்திர மத்தியத்தில் சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ராட்சச சரீரம் எடுத்துண்டு ஹனுமாருக்கு ஒரு இடையூறா வரா. சமுத்திர மத்தியே சுரசா பிப்ரதி ராட்சசம் வபு அப்படின்னு சுந்தரகாண்டம் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய சுரசை எப்படி இருந்தா அப்படின்னா, விகிருத்தமாகவும் விரூபமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கோரமான ரூபம், பெரிய சரீரத்தோட இருந்தா. இப்படி இருந்தாலே பயத்துக்கு அது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயல்பு மீறிய விஷயம் வந்து பயத்தை உண்டு பண்ணும் அப்படின்றது ஸ்பட்டமா சொல்லப்படுறது. சரி, அதற்கும் இன்றைக்கு உள்ள பாசுரத்துக்கும் என்ன அப்படின்னா, இன்றைக்கு உள்ள பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே கொலவிளக்கை எம்பெருமாட்டிய சோதா அறிவராய் அம்பரமூடர் தோங்கி வளகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீ முறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரம் வந்து இயல்பு மீறின விஷயத்தை என்ன சொல்றது அப்படின்னா, இதற்கு முன் பாசுரத்துல நாயகநாயினின்ற அப்படின்ற பாசுரத்துல என்ன சொல்லப்பட்டது, மூன்று மந்திரங்களை வந்து உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்லித்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மூல மந்திரத்தை உபதேசம் பண்றாலே அந்த மூல மந்திரம், மூல மந்திரம்ன்றது அஷ்டாட்சரம்னு எட்டு அக்ஷரங்கள் கொண்ட மந்திரம். இந்த மந்திரத்தின் பெருமையை அறிந்தவர்கள் சாமான்யமா இருப்பா, ஆனா அவர்களுடைய அந்த தபஸானது ரொம்ப ஒரு நம்ம சிந்தனைக்கு எட்ட முடியாத அளவு இருக்கும்னு சுவாமி தேசிகன் சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்னா, எட்டுமா மூர்த்தி எண் கண்ணன் எண் திக்கு எட்டரை எண் பிறகிருதி எட்டுமா வரைகளின்ற எண்குணத்தோன் எட்டனும் எண்குணம் அதியோர்க்கு எட்டுமா மலர் எண் சித்தி எண்பத்தி எட்டு யோகாங்கம் எண் செல்வம் எட்டுமா குணம் எட்டெட்டெனும் கலை எட்டிரத மேலதுவும் எட்டினவே அப்படின்ற. அதாவது இந்த மந்திரத்தை நன்னா சித்தி பெற்றவர்கள், அதாவது சித்தி பெறணும்னா முதல்ல மந்திரத்தை முறைப்படி உபதேசத்தை பெறணும். உபதேசம் பெறாம ஏடு பார்த்து கற்றல், அதாவது தானே புஸ்தகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை நெற்று பண்ணி அதை வந்து ஜபம் பண்ணா இந்த சித்தி கிடைக்காது. அப்ப சித்தி வரத்துக்காக ஒழுங்க உபதேசம் பண்ணப்பட்ட மந்திரமா இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை யார் ஜபம் பண்றாளோ அவர்களுக்கு எட்டு வகையான சித்தி கிடைக்கும்னு சொல்லப்படுறது. எட்டு வகையான சித்தி பெற்ற ஆச்சாரியர்கள் அப்படின்றது தான் இங்க விஷயம். இந்த எட்டு சித்தியானது அவர்களுக்கு வேறொரு ரூபத்தை கொடுக்கறது. இந்த சித்தியை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். என்னன்னா அனிமா அப்படின்னு முதல் சித்தி, அனிமான சின்ன உருவம் எடுக்கிறது. அடுத்தது மகிமா பெரிய உருவம் எடுக்கிறது. கரிமா அப்படின்றது நல்ல பருத்த, அதாவது நல்ல பலுவா இருக்கிறது. லகிமா அப்படின்னா மிகவும் லேசா மாறிடுறது. அடுத்தது பிராப்தி, நினைத்த பொருளை தான் அடையிறது. அடுத்தது பிராகாமியம், எந்த இடத்துக்கு போனமோ அந்த இடத்துக்கு போறது. அதே மாதிரி ஈசித்துவம் வசித்துவம் எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கிறது. இப்படி மரத்துல அடுத்தவர்களை தனக்கு கீழ் அதீனம், அதாவது அவர்கள் தான் சொல்ற வேலையை கேட்டு நடக்கும்படி செய்தல், இப்படியெல்லாம் சித்தியை வைத்துள்ளது இந்த மந்திரம். இப்படி இந்த மந்திரத்தை அறிந்தவர்களுக்கு இதுதான், அதாவது இது விரூபம் விகிருத்தம்ன்றதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்படி விரூபம்னா வேற வேற ரூபத்தை அடையறாள், அதை இங்க சொல்லப்படுறது. இந்த மந்திரத்தை அஷ்டாட்சரம்ன்ற மந்திரத்தினுடைய பெருமையை அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யுன்றது சொல்றது. சரி, எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். அதை நம்ம ராமாயணத்தோடு இங்க எப்படி பொருந்துருதுன்றதையும் பார்க்கலாம். அதாவது ராமாயணத்துல சுரசை இப்படி ரொம்ப விகிருத்தமா விரூபமா இருந்தா அது பயத்தை கொடுக்கறதுன்னு சொல்றோம். இன்னொரு பிரகாரம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எம்பெருமான் வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட யாச்சகம் வாங்க வந்தான். யாச்சகம் வாங்க வந்தபொழுது எப்படி வந்தார் அப்படின்னா, ஒரு சின்ன வாமனன், அதாவது வாமனன்னா சின்ன சரீரத்தோட எம்பெருமான் வந்து அந்த கத்திரியருக்கான காணி முற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குவான்னு பெரியாழ்வார் சொல்ற, அப்படி சிறிய உருவோட வந்து பெரிய திருவடியால இந்த லோகங்களை எல்லாம் அளந்த, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்மனாருக்கெல்லாம் கொழுந்த குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த அப்படின்னு இதுல அழகா இந்த மங்களாசாசனமும் பண்றாய். இந்த பொருந்தி இருக்கு இந்த இந்த பாட்டோட. ஏன்னா பெருமாளனுடைய அந்த உருவ பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பயம் ஏற்பட்டது. எது அப்படின்னா, அந்த வாமனமூர்த்தி திருவிக்கிரமன அவதாரம் எடுத்த பொழுது எல்லாரும் நடுநடுங்கினர்கள். அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஆகாரத்தை எம்பெருமான் எடுத்து அந்த காரியம் பண்ணது அப்படின்றது இங்க நன்றாக காண்பிக்கப்படுறது இந்த பாசுரத்துல. சரி, இந்த பாசுரத்துல எப்படி வந்து இந்த விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு மூணு பதங்கள் இருக்கு. அம்பரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பிரணவம்ன்ற அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். அடுத்தது தண்ணீரே அப்படின்றது நமசப்தம், சோரே அப்படின்றது நாராயண சப்தம். இப்படி மூணு சப்தங்களுடைய அந்த கூட்டா அமைந்திருக்கக்கூடிய அஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல சொல்லப்படுறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா, அதாவது முதல்ல ஆச்சாரியனை சொல்லணும். ஒரு மந்திரம்னா அந்த மந்திரத்துக்குரிய ஆச்சாரியனை சொல்றது அப்படின்றது முக்கியம். இல்லைன்னா மந்திரம் பலியாது. இப்பதான் முன்னாடியே சொன்னேன், மந்திரத்தை உரிய முறையில தான் நாம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா மந்திரம் எத்னேன கோபயேத் அப்பிரகாச பிரகாஷாபியாம் க்ஷியேதே சம்பதாயுஷின்னு மந்திரத்தை மறைக்க வேணும். மந்திரத்தை கூறிய ஆச்சாரியனை நன்றாக பிரகாசிக்க வேணும். ரெண்டுத்தையும் மாறி செய்தால் அந்த விஷயங்கள் மாறி பலன் கொடுக்கும். மந்திரத்தை உலகறிய செய்து ஆச்சாரியனை சொல்லாமல் விட்டால் அவனுக்கு வந்து செல்வமும் குறைந்து போயிடும். செல்வம்னா ஞான செல்வம் குறையும், அதே நேரத்தில் ஆயுஷும் குறைஞ்சு போயிடும். இப்ப இந்த இடத்துல அறம் செய்யும் அப்படின்னு சொல்றது வந்து நந்தகோபாலா அப்படின்றது வேதம் அறிந்த பகவர்களான ஆச்சாரியர்கள் அவர்களை சொல்றது, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராயின்றது. எல்லா மந்திரங்களோட விட உயர்ந்தது இந்த அஷ்டாட்சர மந்திரம். இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினால இவனுக்கு என்ன சித்தி கிடைக்கும்ன்றதுதான் இப்ப நாம அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்திகி பிராகாமியம் ஈசித்வம் மசித்வம் எட்டு சித்திகள், எட்டு அஷ்டமகா சித்திகள்னு லோகத்துல சொல்றாலே அது எட்டு சித்திகள் கிடைக்கும். அதாவது அவனே பல விஷயங்களை அடையலாம். இந்த மாதிரி ரூபங்களை கொடுக்கக்கூடியது விரூபம் விக்ருதஞ்ச விரூபஞ்ச. சுரசே சொல்றது வந்து அந்த இடத்துல ஹனுமார் அந்த காண்டத்துல அந்த விஷயமா சொல்றது, அது பயத்தை கொடுக்கறதுன்னு சொல்றது வேற. இங்க வந்து பயத்தை கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மந்திர சித்தியானது ரொம்ப அப்பாற்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடியது. அதை கண்டா எல்லாரும் நடுங்குவா, மந்திரத்தை சித்தி பெற்றவர்கள் அப்படின்றது. கேரளால ஒரு வழக்கம் இன்றைக்கு கூட இருக்குன்னு சொல்லப்படுறது, நம்ம ஊர்லயும் இருந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த துட்ட ஜந்துக்கள்னு சொல்லக்கூடிய, துட்ட ஜந்துக்கள் இல்ல, அதாவது விஷ ஜந்துக்கள், இந்த விஷ ஜந்துக்கள் ஏதாவது தீண்டினா, அதாவது பாம்போ தேளோ இந்த மாதிரியான விஷப்பட்ட ஜந்துக்கள் தீண்டினா, அவ கருட மந்திரத்தை பல தரம் உபாசிச்சு வச்சிருப்பான். சுவாமி தேசிகன் அப்படி இருந்தார்ன்றது அவருடைய கதையில தெரியறது. சுவாமி தேசிகனுடைய காலத்துல இந்த மாதிரி கருட மந்திரத்தை அவர் உச்சாரணம் பண்ணி, அந்த பாம்பினுடைய ஒரு பாம்பாட்டி வந்து சுவாமி கிட்ட வந்து அவரை எதிர்த்துண்டு வந்தான். சுவாமி எந்த வகையான இந்த மாதிரி போட்டிகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஆச்சாரியர்கள் போகமாட்டான், ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாக இந்த விஷயங்களுக்கெல்லாம். ஆனால் வந்தா அந்த விஷயத்தை வந்து பகவத் கிருப்பையினால அவர்கள் வெல்வர்கள். அவர்களுக்கு இவனை போய் வென்றது அப்படின்றது காரியம் இல்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மனநசீலர்கள், எப்பவும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிறவா. அதே நேரத்தில் அவர்களை பார்த்தா பயந்து நடுநடுங்குவர்கள் எதிரில் இருக்கிறவா. எதனால பயந்து நடுநடுங்கிற ஆச்சாரியர்களை பார்த்து எதிர்க்க இருக்கிறவாள்னா, ஒரே ஒரு காரணம் தான், அவர்கள்கிட்ட இருக்கிற மந்திரசக்தி. அதாவது தந்திரம் பரிமிதம், மந்திரம் அபரிமிதம்னு சொல்லப்படுறது. அப்படி அபரிமிதமான மந்திர சித்தி பெற்ற ஆச்சாரியர்களை தான் இந்த இடத்துல அறம் செய்யும் கொம்பனார்க்கெல்லாம் அறம் செய்யும்னு சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமா நந்தகோபாலா அப்படின்னு கூப்பிடுறது ஆச்சாரியர்கள். ஏன்னா அவர்கள் தான் அவர்கள் அந்த மந்திரத்தை ஒழுங்கா கோபனம் பண்றா. கோபனம்னா மறைத்தல், ஒழுங்கா அதை வந்து பாதுகாக்கிறான், சரியான பாத்திரங்களுக்கு மந்திரங்களை உபதேசம் பண்ணி அதை காப்பாத்திரம். அதே நேரத்தில் மந்திரத்தை பற்றி சொல்றது, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராயின்றதுனால மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா, பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லினான் கண்டுகொண்டேன். ஆழ்வார் முதல் முதல் பாடுறார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவரதம்மோடு அவர்தரும் கவியை கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் அப்படின்னு அந்த மந்திரத்தினுடைய பெருமையானது ஆழ்வார்னால காண்பிக்கப்படுறது. சரி, மந்திரம் வந்து ஒருத்தனை எப்படி ரட்சிக்கும் அப்படின்னா, அதை ஆழ்வார் சொல்றார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்வு சும்பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலன் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் இப்படின்னு எல்லாத்தையும், ஒரு அம்மாவை விட எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியது இந்த மந்திரம். அதாவது நமக்கு அம்மா என்னைக்கும் உயர்ந்ததையே எதிர்பார்க்கிறாள், அதை போல இந்த மந்திரம் அதை விட உயர்ந்ததையே நமக்கு கொடுக்கிறது. இந்த மந்திர ஸ்தானத்துக்காக இந்த இடத்துல இப்படி சொல்லப்படுறது. கொழுந்தே அப்படின்றதுனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த மந்திரம் ஒரு ஔஷதங்கள், ஔஷதத்துல கொழுந்து விசேஷம். ஔஷதம்னா இந்த பச்சிலைகள்னு சொல்றாளோ இல்லையோ, அதுல கொழுந்தா இருந்தா அது விசேஷம். அதை போல இந்த மந்திரமானது மந்திரங்களுக்குள்ளேயே விசேஷமானது. எத்தனையோ பகவான் மந்திரங்கள் இருக்கு, பெருமாளை சொல்லக்கூடிய மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு. அதுலேயும் வியாபக மந்திரங்கள்னு சொல்லக்கூடியது மூணு மந்திரங்கள். அந்த மூன்று மந்திரங்களை காட்டிலும் எம்பெருமான் நாராயணனை பத்தி சொல்லக்கூடிய இந்த அஷ்டாட்சரம்ன்ற மந்திரம் விசேஷமானது. அதனால பாகவதர்கள் இதை சிரவணம் பண்றவா, இதை கேட்பவர்கள் உரிய முறையில் ஒரு சதாச்சாரியனிடத்தில் இதை உபதேசம் பெற்றுக் கொள்ள வேணும். அடுத்தது இந்த மந்திரம் தான் குலவிளக்கு. குலவிளக்குன்னு சொன்னது காரணம், குலம் தரும் செல்வம் தந்திரும்ன்ற பாசுரத்து மூலம் இது நல்ல பாகவதர்கள் குலமான வைணவர்கள் குலத்தை கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மந்திரம், அதே போல அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமான், அந்த ஓங்கி உலகளந்தானே அந்த எம்பெருமான காட்டக்கூடிய மந்திரம். அதாவது பயாவகம்னு சொன்னது என்ன அப்படின்னா, பகவானையே காண்பித்து கொடுக்கக்கூடிய மந்திரம். எப்படி பயத்தோட இருக்கும் அப்படின்னா, அர்ஜுனன் வந்து எம்பெருமானுடைய அந்த பெரிய திருவுருவை பார்த்து பயந்து போறான். வேப்பமான கிரீட்டி, ஏன் பயப்படுறான் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. எம்பெருமானுடைய சௌமிய வப்புவை பார்க்கணும்னு அதுக்கப்புறம் அவன் திருவுள்ளப்பட்டுடுறாரு அர்ஜுனனே. எம்பெருமானுடைய அந்த ஒரு பெரிய, அதாவது பகவான் வந்து விஸ்வரூப தரிசனம் பண்றார். விஸ்வரூப தரிசனம் காண்பித்த உடனே அவருக்கு பயந்து வந்துடுறது. அந்த நேரத்தில் விஸ்வரூப தரிசனம்னா எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா, பெரிய திருவுருவத்தோட இருக்கார், மலையே திருவுடம்புன்ற மாதிரி பெரிய உருவம். அந்த பெரிய உருவை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு திவ்யம் ததாமி தேஜக்ஷுஹோ பசுமே யோகமேஸ்வரம்னு திவ்யமான கண்களை கொடுத்து தான் அர்ஜுனனை பார்க்க வைக்கிறார். ஆனால் அவருக்கு பயம் வந்துடுறது. அதனால பயத்தோட உடையது, அதாவது இந்த மந்திரங்களை ஒழுங்கா உபாசிச்சுண்டு வரவனுக்கு அந்த மந்திரத்தினுடைய தேவத்தை பிரத்யக்ஷமா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றதுனால இந்த மந்திரம் பெரியது அப்படின்றதுனால சொல்லப்பட்டு, இதனால பயாவகம். பயாவகம்னா என்ன அர்த்தம்னா, திடீர்னு அந்த தேவத்தையே நமக்கு தெரிஞ்சா ஒரு நிமிஷம் பயம் ஏற்படும் இல்லையோ, அந்த கம்பத்தை சொல்றதுக்காக இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய அம்பரம் உடனுத்து ஓங்கி உலகளந்த உம்பரகோமார், அதாவது பெருமாள் வந்து ரெண்டு வகையா உள்ளும் புறமும் நிறைந்து உள்ளான் இல்லையா, உள்ள நிறைந்து உள்ளான் அப்படின்றத காண்பிச்சது நிருதுமாவதாரம். அடுத்தது வெளியில் நிறைந்து உள்ளான் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக திருவிக்ரம அவதாரம். உங்களுக்கு இது எப்படி சொன்னா புரியும்னா, வேதம் சொல்றது அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதா அப்படின்னு, நாராயணன் உள்ளும் புறமும் நிறைந்து உள்ளான், அதை காட்டுறதுக்காக ரெண்டு அவதாரம். உள்ள நிறைந்து உள்ளான்றதுக்காக காட்டுறதுனால நிருசிம்மாவதாரம், அதாவது ஸ்தம்பேவதார ஸ்தவனன் நிலபியம்ன்ற ரீதியில ஸ்தம்பத்து உள்ளேந்து அவதாரம் பண்ணவர் எம்பெருமான். திரைலோக்கிய மேதது அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு சொல்றார் சுவாமி தேசிகன். எல்லா உலகத்துல எல்லா இடத்திலையும் பெருமாள் நீக்கமர நிறைந்திருந்தானான் நிருசிம்மமாக, இவன் எந்த இடத்திலேருந்து தட்டினா வெளியில வருவான். இது உள்ள நிறைந்திருக்கிறது. வெளியில நிறைந்திருக்கிறதுனா எல்லாத்தையும் அளத்தன், அதை எம்பெருமான் பண்ணி காண்பித்தான் நாராயணன். அப்படிப்பட்ட உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு சொல்லி, இப்ப செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல்றது பகவத் பாகவத சேஷித்வம் சொல்லப்படுறது. பகவானிடத்திலும் அவன் அடியார்களிடத்திலும் நாம் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும். பகவான் கிட்ட வர அந்த ஒரு ஈடுபாடு பாகவதர்கள் திறத்திலையும் வரும். சீதைக்கு வந்து பின்னாடி இந்த சுந்தரகாண்டத்தில் ஹனுமார்கிட்ட எப்படி ஈடுபாடு வருது அப்படின்னா, ஹனுமார் ராமதூதன் அப்படின்னு சொல்லி ஹனுமாருக்காக பின்னாடி ஹனுமார் வாலில் தீப்பற்றினும் போது அனுகிரகங்கள்லாம் பண்ணுறாது. காரணம் என்னன்னா, பகவான் கிட்ட இருக்கிற ஈடுபாடு, பகவானை சேர்ந்தவன் ஹனுமான் கிட்ட ஈடுபாடு, தன்னை காத்தவன் அவர்கிட்ட இருக்கிற ஈடுபாடு, இப்படி பல வகையாக ஹனுமாருக்கு அனுகிரகம் பண்றா. இதனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ராம நாமத்தை திருப்பி திருப்பி சொன்ன, அதாவது அஷ்டாட்சரம்ன்றது இங்க சொல்லப்படுறது இந்த பாசுரத்துல, ராமநாமத்தை திருப்பி திருப்பி சொன்ன ஹனுமாருக்கு பல வகையில விக்னங்கள் வந்தாலும், அந்த விக்னங்கள்லாம் பெரிய விக்னங்களா இருந்தாலும், அதெல்லாம் இவர்கள் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம விக்ருதஞ்ச விரூபஞ்ச சர்வசச்ச பயாவகம்னு எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கறா போல, இந்த மந்திரத்தினுடைய அந்த எதிரில் உள்ளவாளே பயந்து நடுங்கும்படி இருந்தாராம் ஹனுமார். ஏன் பயாவகம்னா, இவரே பயாவகம்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்லோகம் சுரசையை சொல்றது, அதனால இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை. ஆனா இந்த ஆச்சாரியர்களுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, மந்திர சித்தியினால எல்லா லோகங்களையும் வந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர்கள், தாங்கள் அந்த விஷயங்கள்லாம் ஈடுபடாம பகவானையே எப்பொழுதும் தியானிப்பதிலேயே ஈடுபட்டுருக்கா. இந்த சுரசை எப்படி இருந்தான்றத சொல்றதுல நோக்கு இருந்தா கூட, இந்த பாசுரம் எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான வாமனாவதாரம் பண்ணி திருவிக்ரமனா உலகளந்தானே ஓங்கி உலகளந்தானே அந்த உலகளந்த எம்பெருமானுடைய அவதாரத்தை சொல்றதுனால, அந்த ஒரே ஒரு அம்சத்துல இது பொருந்தி இருக்குன்னு சொல்லி, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.